நாம லுக்கு விட்ட பக்குன்னு மேல காத்தடிக்கும் தசை இல்லையா மனச கழுத்த கட்டி இழுக்குது சேல ஆபத்துக்கு பாயா கறி போல ஆராயி முழுங்குறால தூக்கத்தில் சிரிக்கிறேன் தன்னால ஏக்கத்தில் தவிக்கிறேன் பொன்னால தூக்கத்தில் சிரிக்கிறேன் தன்னால ஏக்கத்தில் தவிக்கிறேன் பொன்னால ஒரு கரப்பான் பூச்சி போல என்ன கவுத்து போட்டால மோசமா கடிக்கிற கண்ணால பேசவே முடியல என்னால அடி இன்னொரு தடவை இதயம் சுலுக்க இடுப்பாட்டாதே பத்தங்கர ஓரத்தில் நின்னால குயில் குப்பம் குருவிய போல அக்கம் பக்கம் யாருக்கும் தெரியாம லுக்கு விட்ட பக்குன்னு மேல Girl, we gotta shake it. பெண்ணை மாமா கிச்ச மூத நீ நடக்கிற நடை உடை ஐயோ என் மனசுல ஏதோ தடை நான் என்ன தெருவுல சுத்தாயா இரவு பகலும் என்ன கல்லடிச்சு துரத்துற கொப்பங்கிட்ட என்ன அடி வாங்க வைக்கிற நல்ல கொப்பா உள்ள நடிச்சு ஏமாத்துற பேசும் வாசன கிளியோ பேசும் பாவிய சிலையோ அந்த வெண்ணில கொள்ளையா சுட்ட வடகரி நீ தானே நீ போனா யாரடி எனக்கு நீ தானே சிந்தின ஜனுக்கு அடி அஞ்சர மணிக்கே செஞ்சர் சோடா போல அக்கம் பக்கம் யாருக்கும் தெரியாம லுக்கு விட்ட பக்குன்னு மேல கண்ணாலே கண்ணத்தில் அடிக்காதே கண்ணாடி வளையல சினுங்காதே உன்ன நம்பிய வந்தே என்னைய இப்போ நம்பியாதே அத்தங்கர கம்மங்கார அத்தங்கர ஓரத்தில் நின்னாலே